உன்னை பார்க்க வந்த தென்றல் உன்னை பார்த்ததே உன்னை பார்த்து நின்றதானே கண்ணம் வேட்டதிங்கே இது பருவமழை காலம் என் இளமை என்னாகும் இது பருவமழை காலம் உன் இளமை என்னாகும் விழிப்புருவங்கள் நனைந்திட ஆசைகள் தனிந்திட நாணம் இனி வானம்